Hola amigo. Hola amigo. Hola señorita. Hola amigo. Hola amigo. Hola señorita. அடுத்த தெருவில் இருக்கும் குப்பைக்கு முக்கணி முடுறியே, உனக்குள் குவிஞ்சு கிடைக்கும் குப்பைய மறைச்சு ஓடுறியே, உன்னோட ஆளோட அழக அழக இழுத்து முடுறியே, என்னோட ஆளோட அழக ரசிக்க பாக்குற நீயும் ஒழுங்கில்ல, நானும் ஒழுங்கில்ல, ஊரும் ஒழுங்கில்ல, யாரும் ஒழுங்கில்ல, நேரம் எனக்கில்ல, வேலை உனக்கில்ல, அடிச்சு திருத்திட நானும் கணக்கில். Hola, hola amigo, hola señorita. Hola, hola amigo, hola señorita. Hola, hola amigo, hola señorita. Hola, hola amigo, hola señorita. Hola, hola amigo, hola señorita. Hola, hola amigo, hola señorita. Hola, hola amigo. Hola, hola amigo, hola señorita. Hola, hola amigo, hola señorita. Hola, hola amigo, hola señorita. Hola, hola amigo, hola señorita. Hola, hola amigo, hola señorita. Hola, hola amigo, hola señorita. Hola, hola amigo, hola señorita. Hola, hola amigo, hola señorita. Na na na na na na na na na na na na na. See, I came from the bottom, boy. Not big, not king, just call me a dreamer. And I rise like the sun, boy. Never been fake, cause daddy raised the leader. So, who wanna stop me? Please don't try me. I fear none, only God can judge me. Please ask around, I don't need a crown. Due to my enemies, I won't stay down. And I won't stay down. And I can't give up. And if I fall, do raise me up. And I wanna live it up. And I wanna raise it up. And I wanna shut it down. Tell my people, slip it up. Tell my guns, raise it up. Hola señorita, hola hola amigo, hola señorita, hola hola amigo, hola señorita, hola hola amigo, hola señorita. Yo soy Pablo Emilio Escobar Gaviria. Plata o plomo.